Hallelujah. Amen. Hallelujah. Thank you, Jesus. Amen. It's good to be in the presence of the Lord. Amen. கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ள இருப்பது மிகவும் நல்லது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீங்கள் நடந்து சென்றீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி காட்ட முடியுமா? நாம் எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணி நாம் நம்முடைய தொடங்குவோம். ஹல்லேலூயா. Praise you for this morning, Lord Father. இந்த காலவேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். There are so many people who get to see this morning, Lord. இந்த நாளை அநேகர் காணவில்லையே. But we are so blessed to see one more Sunday in our lives, நாங்கள் Lord Father. இந்த எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளை நாங்கள் இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை காண்பதிலே மிக பாக்கியவான்கள். We thank you, Lord. நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise you, grace is sufficient for us, Lord. உம்முடைய பிரசன்னத்தை கெஞ்சுகிறோம். We know you are going to do greater things in this place, Lord Father. நீங்கள் இந்த இடத்திலே மிக அதிசயமான காரியங்களை செய்வீர்கள் என்று நம்புகிறோம். Holy Spirit, Lord, more of your presence we need in this place. பரிசுத்த ஆவியானவரே, இன்னும் அதிகமான உம்முடைய பிரசன்னத்தை கெஞ்சுகிறோம். இது பலத்தினாலும் அல்ல, not by my strength, பராக்கிரமத்தினாலும் அல்ல, but by the strength of the Holy Spirit. ஒரு ஆங்கில பாடலை பாடி எத்தனை பேர் கோழி குஞ்சுகளை போல இருக்க விரும்புகிறீர்கள்? போன முறை உயரமாய் பறப்பதற்கு இன்றைக்கு பாடலை பாடுவோம். ஒரு ஆங்கில தமிழ் இல்லையோ? ஆ, டைப் பண்ண இல்லையா? ஆ, சரி. ஹalleluya. பட் லைவா போடலாம் இல்ல டானி? மேபி டானியல் ப்ளீஸ் ஹெல்ப். அந்த பாட்டு எடுங்க, அந்த பாட்டு எடுங்க, லைவா இது பண்ணலாம். பேஜ் ஜீசஸ், we praise you, Father. ஆமென். ஹalleluya, Jesus, we praise you, Father. Yes. Oh, I have. Yeah, you can come here. Oh, okay. I can go there. Okay. That's nice. Oh, it's there? Yeah. This is last, maybe we can... Which one? One again, please. Can I see Christ's children more long? Yeah. Hallelujah, Jesus. Okay. Okay, we can go ahead with this song. No problem. It's okay. Yeah. We'll not waste our time, okay? Hallelujah, Jesus. Praise you, Father. Okay, here we got it. Okay, is it visible for all of you? Yeah. Okay. எல்லாருக்கும் தெரியும். Let's worship. Okay. I sing praises to your name. Oh, Lord, praises to you. stressed this morning? எத்தனை பேர் இந்த காலையில் ஸ்ட்ரெஸ் ஆகிற நீங்கள் மன அழுத்தத்தில்? Maybe you're worried about your finances. Maybe you're worried about I will get married. If you're not married yet. உங்கள் திருமண காரியத்தை குறிச்சோ அல்லது பொருளாதார காரியத்தை குறிச்சோ நீங்கள் துக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் எனக்கு திருமணம் நடக்குமா இல்லையா என்று கூட. அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய வேலை எப்படி என்று நினைக்கலாம். எனக்கு பத்திரங்கள் இங்கே கிடைக்குமா இல்லையா என்று நினைக்கிறேன். பெல்ஜியம் பாஸ்போர்ட் எனக்கு கிடைக்குமா? ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் உங்களுக்கு அதுக்கு தேவையான மருந்தை நான் தருகிறேன். மிக ஸ்ட்ராங்கான ஒரு மருந்து. ஹல்லேலூயா. அது கர்த்தருடைய வார்த்தை. நான் உங்களுக்கு ஐந்து தலைப்புகளிலே தருகிறேன். நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஐந்து காரியங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியில வருவது எப்படி? இந்த காலையில அநேக மக்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். Most of the believers are in stress. Even விசுவாசிகள் கூட அப்படியான மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். They know the word of God. அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும். But still they are in stress. ஆனாலும் கூட அவர்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறது. And I was hearing some news. நான் சில செய்திகளை கேள்விப்பட்டேன். US has the maximum people they commit suicide in United States. அமெரிக்கா உலகத்திலேயே அதிக மக்கள் தற்கொலை செய்கிற நாடாக மாறி வருகிறது. Of course next comes many other countries. அதுக்கு பிறகு வேறு நாடுகளும் வருகிறது. They go in stress because they don't know the word of God. அவர்கள் மன அழுத்தத்துக்குள்ளாய் மாறுகிறார்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு தெரியவில்லை. Some people believers they go in stress because they know the word of God but their lives are not aligned with the word of God. சில விசுவாசிகள் அப்படி நடக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும். தெரிந்தும் அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையோடு ஒத்து போகாததனாலே அவர்களுக்கு அந்த மன அழுத்தம் இருக்கு. So I'm giving you 5 keys. There is nothing wrong in going in because everybody goes in stress. எல்லாருமே அப்படியான ஸ்ட்ரெஸ்ல போகக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். அதுல பிழை கிடையாது. It is not that you are a believer you will not go in stress. நீங்கள் விசுவாசிகளா இருப்பதனாலே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக முடியாது என்பது அர்த்தம் அல்ல. This morning I am going to teach you something. I am going to give you 5 points. How can you overcome stress? இதை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் இதை மேற்கொள்வது எப்படி என்பதற்கான ஐந்து முக்கிய புள்ளிகளை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். முதலாவது, refuse to worry about anything. எல்லாவற்றிற்குமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கவலைப்படுவதை விட்டுவிட வேண்டும். அந்த PDF போடணும். And the second point is refuse driver. Okay, the second point is pray about everything. இரண்டாவது, எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். And the third point is மூன்றாவது, thank God in all things. கடவுளுக்கு எல்லாவற்றிலும் நன்றி செலுத்த வேண்டும். The fourth point is நான்காவது, think about good things. நல்லவற்றை நினைக்க வேண்டும். And the fifth point is ஐந்தாவது, be content in anything. நாம் எதிலும் திருப்தியாக இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Okay, it is going to come on the screen shortly. விரைவிலே நான் உங்களுக்கு போடுகிறேன். So there is a personal stress. தனிப்பட்ட ஒரு மன அழுத்தம் இருக்கிறது. People have a tendency to commit suicide. மக்கள் தங்களை தற்கொலைக்காக அர்ப்பணிக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொன்னது போல அமெரிக்கா அதிகமான இடத்திலே முதலாவது இடத்திலே இருக்கிறார். அதற்கு பிறகு அநேக நாடுகள் இருக்கிறது. அவர்களுக்குள்ள கண்டென்ட்னஸ், அவர்களுக்குள்ள திருப்தி என்பது இல்லை. திருப்தி so there is no திருப்தி, then you get into frustration. Yeah, நமக்கு திருப்தி ஒரு காரியத்துல திருப்தி இல்லை என்று சொன்னால் நாம் அதுல மன அழுத்தத்துக்குள்ளாய் போயிடுவோம். எப்ப மன அழுத்தம் அதிகமாய் வருகிறது? நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடும் பொழுது வரும். For instance, I cannot compare myself with your pastor. ஏனென்றால் நான் இப்போதவரோடு நான் என்ன செய்ய முடியாது என்றால் கம்பேர் பண்ண முடியாது. God has made him different. கர்த்தர் அவரை வேறு மாதிரி படைத்திருக்கிறார். உங்களுடைய ஊழியர் என்ன என்னோடு கூட ஒப்பிட முடியாது தன்னை. ஏனென்றால் கர்த்தர் என்னை தனிப்பட்ட முறையில் மாற்றியிருக்கிறார். நாம் மற்றவர்களோடு ஒப்பிட முடியாது. நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நீங்கள் கடவுளுக்குள் இருக்கிறீர்கள். And in all this we are more than a conqueror. நாம் எல்லாவற்றிலும் நாம் மேற்கொள்கிறவர்களாக இருக்கிறோம். Many have stress about their health, money and jobs and relationships. அநேக மக்கள் தங்களுடைய பணத்திலும் தங்களுடைய சுக காரியங்களிலும் எல்லாவற்றிலும் கூட அவர்கள் ஸ்ட்ரெஸ் அடைகிறார்கள். மன அழுத்தத்துக்குள்ளாய் போகிறார்கள். So first thing is refuse to worry about anything. முதலாவது எல்லாவற்றுக்கும் கவலைப்படுவதை நீங்கள் நிறுத்த வேண்டும். எல்லாவற்றுக்கும் கவலைப்படக்கூடாது. It is not going to add anything to your worries. உங்களுடைய கவலைகள் வேற எதையும் அங்கு கூட்ட போகிறது கிடையாது, மாற்ற போகிறது கிடையாது. எல்லாமே உங்களுடைய முடிகள் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் என்ன முடியுமா நம்முடைய தலையில் எத்தனை முடிகள் இருக்கிறது? ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. இரண்டாவது முதலாவது எல்லாவற்றுக்கும் கவலைப்படுவதை நிப்பாட்டிவிடுங்கள். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் நிலையற்ற நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியும். இதை நாம் இன்னும் கவலைப்பட்டால் அங்கே கூட தான் நம்முடைய கவலைகள். நான் இதை கடினமான முறையில் கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையிலே அங்கே புயல்கள் நிச்சயமாக இருக்கும். நீங்க இங்க வந்திருக்கிறதுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். நீங்கள் உண்மையாகவே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறீர்கள். நீங்க தொடர்ந்து வருகிறீர்கள். ஆனால் சில நேரங்களிலே நம்முடைய இருதயத்திலே சிந்தனையிலே நாம் கவலைகளை தூக்கி வைத்துக் கொள்ளுகிறோம். முதலாவது அந்த கவலைப்படுவதற்கு நான் அதை உங்கள் நண்பருக்கு சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, நான் கவலைப்படாதீர்கள். Everything. எல்லாவற்றிற்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ரெண்டாவது பாயிண்ட்ஸுக்கு போறதுக்கு முன்பு பிலிப்பியர் 4:6-7. கர்த்தருக்காக எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்க. நல்லதையே நினையுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். Okay, 4, 6 and 7, na? Yes. Hallelujah. Hallelujah. Okay. The fourth one is just go back just a little. Hallelujah. Be careful for nothing but in everything by prayer and supplication with thanksgiving let your request be made known unto God. கடவுளுக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்துங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களை whatever situation you are going அது எந்த நிலையா இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வாங்க. Talk to the Lord. கர்த்தரோடு பேசுங்கள். God is a preserver God who listens to us. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். How many of you believe God is listening to us? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களை கேட்கிறார் என்பது. When God listens to us, கர்த்தர் நம்மை கேட்கும் பொழுது, we have to expect from him. அவரிடத்திலே நாம் எதிர்பார்க்க முடியும். So that is what the word of God says. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. Refuse to worry. கவலைப்படுவதை நிறுத்தி, pray about everything. எல்லாவற்றுக்காக ஜெபம் பண்ணுங்கள். And thank God in all things. கர்த்தருக்காக எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துங்கள். Hallelujah. Hallelujah. And the sixth one is, be careful for nothing. Yeah. Be careful for nothing, this previous one. Be careful for nothing, but in everything, by prayer and supplication, thanksgiving, let your request be made known unto God. Hallelujah. Amen. Okay. So everything we should carry in prayer to the Lord. நாம் கர்த்தரிடத்திலே ஜெபத்திலே எல்லாவற்றையும் கொண்டு போக வேண்டும். Okay, let us pause here. Let us put a pause here. இதல பாஸ் எடுப்போம். How many of you heard Corinthian broom? எத்தனை பேர் அந்த கொரிண்டன் ப்ரூம் என்பதை கேள்விப்பட்டிருக்கிறோம்? எத்தனை? Yes, Corinthian broom. No. I'm telling you because you are living in Europe. என்ன நான் சொல்றேன், நீங்க ஐரோப்பாவில் வாழ்கிறீர்கள். She has done a great, great work in Europe. அவர்கள் ஐரோப்பாவிலே மிகப்பெரிய காரியங்களை செய்தார்கள். And Billy Graham has taken a movie on her. அவர்களை பற்றி ஒரு படத்தை பில்லி கிரஹாம் எடுத்தார். The movie's name was, அந்த படத்தினுடைய பெயர், it was one moment, Corinthian Boom, and she was from Amsterdam. அவர்கள் ஆம்ஸ்டர்டாமை சேர்ந்தவர்கள். Movie's name was Hiding Place. படத்தினுடைய பெயர் Hiding Place. Okay, all know what Nazis, what German Nazis என்ன செய்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். Everybody knows that. எல்லாருக்கும் அது தெரியும். Everybody knows that. That was the time she was hiding Jews in a place. அந்த நேரத்தில் யூதர்களை அவர் ஒளித்து வைத்தார். She told only one thing. ஒரு காரியத்தை மட்டும் சொன்னார். If you look at the world, you will be distressed. If you look at the world, you will be distressed. Okay? And but if you look at Christ, you will be at rest. That is what her நீங்க உலகத்தை பார்த்தால் நீங்க ஸ்ட்ரெஸ் இதாயிருவீங்க, ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்குள் அமைதி உண்டாகும் என்று சொன்னார். And finally she was caught with her sister. அவர்களுடைய சகோதரியோடு பிடிபட்டார். And they were dragged into the Nazis camp. அவர்கள் அவரை நாசிஸ் கேம்ப்க்கு கொண்டு போனார்கள். It was horrible inside. அது மிக கொடூரமான ஒரு காரியம். You know, my brothers and sisters, this morning I'm telling you, but she was not worried. அவர்கள் அந்த இடத்துல கூட கவலைப்படல. The Nazis has totally stripped them naked. அவர்களை முற்றிலுமாய் நிர்வாணப்படுத்தினார்கள். Nothing on a human being or a woman or a man. ஒன்றுமில்லை. Totally naked, they stripped off. முழுமையாக நிர்வாணப்படுத்தினார்கள். But she could carry one New Testament Bible inside the camp. ஆனால் அவர்களால் ஒரு புதிய ஏற்பாடை அந்த கேம்ப் கொண்டு போக முடிந்தது. Because she knew when she goes inside, she has to tell the word of God to the other people. ஏனென்றால் அவருக்கு தெரியும், நான் உள்ளுக்கு போனால் நான் மற்றவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும். அதுதான் அந்த சவுண்ட். One situation, the horrible, they suffered so many horrible things inside. உள்ளுக்கு நிறைய பொல்லாத காரியங்களை செய்தார்கள். And then she prayed. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணினார். And the soldiers were not afraid to come near them. அந்த பாதுகாப்பு படையினர் அவர் பக்கத்துல வருவதற்கு பயப்படவில்லை. Two people, two sisters inside. அவர்கள் ரெண்டு சகோதரிகளாக இருந்தார். Corinthian Boom and Corinthian Boom sister was there. சொல்லப்பட்ட பெயர்களிலே. You know something, why the soldiers were afraid to come near her? They are afraid to come near her. அவர்கள் பக்கத்துல வருவதற்கு பயப்பட்டார்கள். காரணம் என்னன்னா, because they had fleas, so many fleas in their head. அவர்கள் தலையிலே ஈக்கள் வந்தது. So they were frightened, where we go all the fleas will come in. அவர்கள் கிட்ட போனா தங்களுக்கும் அந்த ஈக்கள் வந்துவிடும் என்று பயந்தார்கள். Because of that, they didn't come to go near them. அதனால அவர்கள் ரெண்டு பேருக்கும் பக்கத்துல யாரும் வரவில்லை. See, when you don't worry, when you put your trust in God, very supernaturally he works in our lives. நாம் கர்த்தருமே நம்பிக்கை வைத்தால் கர்த்தர் மிக அதிசயிக்கத்தக்க விதமாய் நம்மை நடத்துவார். For them the fleas were better than troubling getting to trouble with the soldiers. அவர்களுக்கு அந்த ஈக்களினால் வந்த தொல்லை இந்த படையினரால் விட இலகுவாய்த்தான் இருந்தது. நான் சொல்லுகிறதை உங்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறதா? உங்களுக்கு புரிகிறதா? God gets a situation, you and me, we think, why did God allow this situation in our life? ஏன் நமக்கு இந்த காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார் என்பதை நாம் யோசிப்போம். If they didn't get fleas in their head, அவர்களுக்கு அந்த ஈக்களின் தொல்லை வராமல் போயிருந்தால் the soldiers would have tortured them more. அவர்கள் இதைவிட கொடுமையான காரியங்களை அனுபவித்திருக்க வேண்டும். So they were frightened to go near them. ஆகவே அந்த சோல்ஜர்கள் அங்க போக பயந்தார்கள். Hallelujah. Hallelujah. She was the only lady saved from the Nazis camp. அந்த இடத்துல இவர் மாத்திரம் தான் காப்பாற்றப்பட்ட ஒரு பெண். அவர்கள் அமைச்சரவை சேர்ந்தவர்கள். And later on when the year when she was almost 82 years old. அவர்கள் 82 வயதிலே approximately she traveled almost 80 to 90 countries preaching the word of God, preaching the gospel avargal 90 naadugal kitta avargal kadandhu sendru anga kattrude vaarthai poi hallelujah hallelujah in the kingdom of God one thing I want to make it clear there is no nothing that is called age is not a barrier in the kingdom of God kattrude ooliyathile kattrude rajyathile vayadhu mukkiyame illa can you imagine so many years being in Nazi camp and after 82 years Billy Graham has taken a film hiding place on her பாருங்கள் யோசித்து பாருங்கள் இப்படியாய் அவர் பல கொடுமைகள் அனுபவித்து அதுக்கு பிறகு வெளியில வந்த பிறகு அவரை குறித்து ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது மிக பிரபலமான ஒரு படம் அங்கே என்னெல்லாம் நடந்தது என்பதை அதில் விளக்கப்படுத்தியிருந்தார் ஒருவர் மாத்திரம் வழியில வெற்றியாய் அவர் கவலைப்படைந்தார் அவருடைய நம்பிக்கை அவருடைய விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்முடைய நம்பிக்கை வைப்போம் எல்லாம் தேவனால் கூடும் and she traveled almost more than 70-80 countries அவர்கள் 70 நாடுகளுக்கு மேல 82 வயதுக்கு பிறகு அவர்கள் அத்தனை நாடுகள் கடந்து சென்றார்கள் can you imagine sitting here imagine can you travel to I don't think you will imagine traveling to US United States also நீங்க நினைத்து பாருங்க நீங்க அமெரிக்காக போகிறது sometimes we think we limit God நாம் கடவுளை என்ன செய்கிறோம் நாம் லிமிட் படுத்துகிறோம் we think how can we go to United States எப்படி நாம் போக முடியும் என்று நாம் நினைக்கிறோம் but you put a trust in God you God is our God is an unlimited God ஆனால் நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் we have a talk time unlimited talk time we have எப்படி நம்ம டெலிபோனில் talk time unlimited ஆக இருக்கறதோ அது போல anything which shall be given to you அது போல அவரும் அப்படியே நாம் எதையும் பெறலாம் தட்டினால் திறக்கப்படும் in a believer's life sky is the limit விசுவாசனுடைய வாழ்க்கையிலே அந்த வானம் தான் இல்லை பட் why I am teaching you is there is a process in the kingdom of God ஏன் நான் இதை உங்களுக்கு போதிக்கிறேன் என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே ஒரு if you worry it will block your blessings நாம் கவலைப்பட்டால் அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்யும் everything pray about and take it to the Lord அதை நாம் என்ன செய்ய வேண்டும் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் உங்கள் கவலைப்படுவது உங்களுக்கு எதையும் கொடுக்காது அந்த பெண் அவர்கள் கவலைப்படவே இல்லை just imagine your clothes are totally stripped off அவர்களுடைய சரீரத்தில் அவருடைய உடுப்பு முழுவதும் கலட்டப்பட்டாயிற்று she didn't wanted anything along with her except she wanted her new testament bible to take it அப்படி இருந்தும் அவர்கள் வேற எதையும் எனக்கு கொண்டு போக வேண்டும் என்று கேட்கையில மாறாக புதிய ஏற்பாடு மாற்று கொண்டு போக வேண்டும் என்று கேட்டார்கள் when the Nazis were taking all these people into the gas chamber you know there was a gas chamber there they just dumped lots of people in the gas chamber and they opened the gas உங்களுக்கு தெரியும் இந்த நாசி காரியங்கள் எப்படி நடந்தது என்று கேஸ் என்று ஒரு இது வச்சிருக்கிறார்கள் அவர்கள் ஆயிரக்கணக்கான மக்களை ஒரே நேரத்தில் தள்ளி அங்கே பூட்டி கேஸ் ஓன் பண்ணி விட்டுருவார்கள் ஸோ this quarantine woman and sister what they had did is they were standing in the way and the pen enna seidargal anga pogura valiyile passing by avargal pogum poludhu they used to just tell one word believe the lord jesus christ avargal ore oru kaaryam mattum sonnargal pogura makkalukku eternal life yesu christ nambunga ungalku nethiya jeevan undu endru sonnargal and before going into the gas chamber was many accepted the lord anga adukulla pogum munbu aneka yesu christ ve yetukondar hallelujah hallelujah that is a god what we serve today and the தேவனை தான் நாம் தொழுது what we still limit God ஆனாலும் கூட நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோம் we still doubt God நாம் சில கடவுளை சந்தேகப்படுகிறோம் we still limit ourselves நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் மட்டுப்படுத்துகிறோம் we think is it possible or not இது நடக்குமா நடக்காதா என்று யோசிக்கிறோம் because in my life I have seen great miracles happening in my life என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாக மிகப்பெரிய அற்புதங்களை நான் கண்டேன் it was like water turning into wine தண்ணீர் திராட்சரசமாக மாறியது it was like times it was a parting of red sea in my life நான் அநேக செங்கடலை நான் கடந்தேன் What happens is when your word of God is aligned with your life ungal kattrude vaarthai ungal vaalkaiyoda ottu pogum poludhu when you follow certain principles you will start seeing supernatural things happening in your life neengal ungal vaalkaiyile kattrudeya miga periya adhisiyangalai kaan you want to see supernatural things happening in your life you got to be something extraordinary extraordinary also in your life. உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதங்களை நடப்பதற்கு நீங்கள் வித்தியாசமானவர்களாகவும் இருக்கும். Hallelujah. Hallelujah. How many of you all with me this morning? எத்தனை பேர் என்னோடு இணைந்திருக்கிறீர்கள்? Is it okay? சரியா உங்களுக்கு புரியுதா? Are you understanding? புரிந்து கொள்கிறதா நான் பேசுகிறேன். So tell your neighbor you are more than a conqueror. Conqueror. Conqueror க்கு சரியான தமிழ் சொல்லுங்க எனக்கு அது மறக்கு. Conqueror means the winner. The winner, conqueror. Okay. நீங்க வெற்றியாளர். You are more than a winner. நீங்கள் வெற்றி. You are more than a winner. Amen. Okay. I just want to really encourage you. I want to see something supernatural taking place in your life. நான் நிச்சயமா உங்களை நான் என்கரேஜ் பண்ண விரும்புகிறேன். என்னடா உங்க வாழ்க்கையில இந்த உண்மையான அற்புதத்தை நீங்கள் காண வேண்டும். I'm coming with some message. I'm preaching and I'm meeting some good snacks. What உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று நான் Hallelujah. Thinking of committing a suicide or something like that, which is not from the Lord. நான் நினைக்கவில்லை அப்படியான எண்ணத்திலே நீங்க இருப்பீர்கள் என்று கர்த்தருடைய நோக்கம் அது அல்ல. There is a new drug has come in the United States. அமெரிக்காவில் புதிய ஒரு போதைப் பொருள் வந்திருக்கிறது. People are becoming zombies. மக்கள் அந்த ஜோம்பியை போல மாறுகிறார்கள். எத்தனை பேர் அதை கேட்டிருக்கிறீர்கள்? You know something? It has come in India also now. அது இப்ப இந்தியாவுக்கும் வந்திருக்கிறது. மருந்துக்காக பாவிக்கப்படுகிறது. But when you take the drug, அதை நீங்கள் எடுக்கும் பொழுது you will just stand like a statue like this. நீங்கள் ஒரு சிலையை போல நிற்பீர்கள். Or another thing is you will totally bend down like this. முழுமையாக நீங்கள் வளைந்து போய் நிற்பீர்கள். Your own senses. உங்களுக்கு அந்த சென்ஸ் வேலை செய்யாது. அவர் I don't know how many hours he will be like that. எத்தனை மணித்தியாலும் அவர் அப்படி இருந்தார் என்று தெரியவில்லை. Is it not something serious thing? இது ஒரு serious issue. Yeah, serious. It's a very serious issue. இது மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். The world is going to end. உலகம் எங்கே முடிய போகிறது? So many things are happening. நிறைய காரியங்கள் நடக்கிறது. What is it? It is your responsibility, my responsibility to carry the gospel to the world. இது நம்முடைய ஒரு பொறுப்பு. நாம் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்போம். If we ourselves start worrying, we can't take it. If you see the storms what I am going through in my life, you will think how is this guy standing and preaching and encouraging us and giving the gospel to us. என்னோட வாழ்க்கையில கடந்து போகிற புயல்களை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல முடியாது. எப்படி நான் மற்றவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், மற்றவர்களுக்கு எப்படி நான் இப்படி போதிக்கிறேன் என்பதை நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாது. If you listen to my story you will be zombie. என்னுடைய கதையை கேட்டா நீங்களே சோம்பியாய் மாறிவிடுவீங்க. You will see my story, you will go zombie. Without taking any drug, you will become a zombie. Like நீங்க எடுக்க தேவையில்லை, மருந்து எடுக்க தேவையில்லை. No. You are a winner. நாம் எல்லாரும் வெற்றியாளர். You are peculiar people. நாம் எல்லாரும் வெற்றியாளர். You are blessed people. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். If you are not chosen, you wouldn't have come so regularly to this church. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இல்லாமல் இருந்தால் நாம் தொடர்ந்து இப்படி வர முடியாது. I know nobody is coming to eat only snacks and go eat coffee and go. Everybody has coffee snacks outside also. Yeah, நான் நினைக்கவில்லை வெறும் வந்து காபியை குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்காக வருவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. Where the what snacks he makes are different. வெளியிலே நீங்க கிடைக்கும் இங்க செய்யற மாதிரி இருக்காது. Hallelujah. Amen. Hallelujah. With us, amen. Katharina, let's feel free. Okay, this is not a where I am a big lecturer, I am doing something. You can't join, you can say amen, hallelujah. Want to get up and dance, you can dance. Amen. Hallelujah. உற்சாகமாய் உற்சாகமாய். There is spirit of God moving, there is freedom. Amen. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Hallelujah. Okay, we finish the second point also. Thank God in all things. The third one, மூன்றாம். Thank God in all things. கர்த்தருக்கு எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்கள். தேவனை துதியுங்கள். Every problem in God's sight is a very small issue. எல்லா பிரச்சனையும் கடவுளுடைய பார்வையில் மிக சிறிய ஒரு பிரச்சனை தான். But pray for everything, pray about everything. ஆனாலும் நான் எல்லாவற்றுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். The third thing is he tells us to do thank God in all things. மூன்றாவது சொல்கிறது கர்த்தருக்கு எல்லாவற்றுக்காகவும் தேவனை துதியுங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்கிறது. Happy are the healthy people, unhappy are the ungrateful people. Happy are the healthy people and ungrateful unhappy are the ungrateful people. நீங்கள் மனமகிழ்ச்சியா இருந்தா I'm very grateful to Daniel brother. Yeah, naan ivarodu kuda anba irukiren. He always has a heart to help and help us in small small things. Yeah. Anega karyangala udhavi seigirar. He gets the pulpit and puts it here. Avar idu podugirar. And he sees the small small things also his concern. Endha siriya karyam aayirundalum adai avar poruppai eduthukolugirar. And of course this brother has helped me today putting the pulpit. Indha sagoranai kende udhavi seigirar. I'm grateful to these guys. Naan avarku nandri ullavarai. Because they helped me in something today. Avargal sila karyangalai enakku seidhaanga. So always be grateful for small small things also. Sinna karyam aayirundalum adarkum neenga anbu kodukiravargalai nandri ullavarai. The revelation also says if anybody gives you a glass of water also that is noted in the book of the Lamb. அதனால தான் அங்கே வேதத்தின் வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீர் கொடுத்தாலும் அங்கே புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு நாள் நினைக்காதீங்க நீங்கள் செய்கிறது ஒன்றும் வீணாய் போய்விடும் எவ்ரி ஸ்மால் திங் நோ டாக்கிங் ஓன்லி ப்ரீச்சிங் ஃபார் an hour and going no no no no every small thing what you're doing to for the extension of kingdom is noted in the book of man அங்கே நாம் வந்துகிறோம் பிரசங்கம் பண்ணுகிறோம் இதுதான் ஊழியம் என்பதல்ல நீங்கள் செய்கிற எந்த ஒரு சின்ன ஒரு காரியமும் அங்கே ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது so be grateful to the Lord. கர்த்தருக்கு நீங்க அன்பளவு நேசிக்கிறவளா அன்பளவளா இருக்கு. People who have done something a little small thing or a little big favor. மற்றவர்களுக்கும் சிறிய காரியம் செய்தாலும் அதுக்கு நன்றி அறிதல் உள்ளவளா இருக்கு. That's my secret in my life. அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் ரகசியம். I always appreciate a small girl also if she does something a small favor or something it gives a cookie also I'm grateful to that thing. ஒரு சிறு பெண் ஒரு சிறிய ஒரு ஒரு சாப்பாடு எனக்கு தந்தால் கூட that we are நன்றி உள்ளவளா இருக்கு. They are blessed. We are blessed more. நாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். So be grateful always be grateful to your neighbor your friends or whoever had done something good you be grateful to them ellarkum nandri arithal ullavalai and above all be grateful to the lord naam kattarkum nandri arithal ullavalai hallelujah hallelujah how many of you are following me ethana per enna thodandu thodarugireergal let us shout amen amen amen amen hallelujah hallelujah thank you lord thank you okay the fourth thing is nangavathu think about good things nalladhe nenaiyungal yeah Philippians 4:8 Philippians 4:8 Okay, one second brother I'm sorry one second before that let us read 1 Thessalonians 5:18 because that was for happy or the healthy people yeah yeah 1 Thessalonians 5th adhikaram 18th vasanam thank god in all things ellavattile stotram seyungal appadi seivade kristu yesuvukkul ungalai kurithu devanudaiya sithama irukkirathu amen hallelujah amen In all things we should thank God. Amen. Hallelujah. Hallelujah. Ellavathiley stotrichu. Hallelujah. In everything give thanks to this is the will of God in the Christ Jesus concerning you. That is the will of God. அது தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்கிறது. That is the will of God. In everything give thanks to the Lord. எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். So the same manner in the worldly realm also if anybody does be grateful to that. அதே போல உலகத்திலும் கூட மற்றவர்கள் யாரா உதவி செய்தால் அவருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்கள். See my beloved brothers and sisters. அன்புக்குரியவர்களே ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் There are some principles in our lives. வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கிற முறைகள் you will be a successful person and successful woman in your life நீங்க அந்த அந்த காரியத்தை நீங்க வாழ்க்கையில பின்பற்றினால் நீங்கள் உண்மையாகவே சக்சஸ்ஃபுல்லா இருப்பீர்கள் because I know I'm not here by accident நான் நீங்க ஆக்சிடென்ட் வர இல்ல there is a purpose why God has brought me கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது there are many other church if I tell many other churches will invite me every sunday to preach நான் சொன்னால் இங்க உள்ள மிகப்பெரிய ஆலயங்கள் கூட என்னை கூப்பிடுவார்கள் போதிப்பதற்கு ஏனென்றால் இங்க அநேக சபைகள் என்னை அறிவார்கள் places inge mattum illa belgium mattum illa holland liyum matta idangal liyum kure nariva I am only obedient to the will of god enendral naan inge irukirathu naan kattarku kilpi the will of god right now today is to be with this church kattarudaiya sittam naan inge ungalodu kooda irupadu your pastor knows how we got connected தெரியும் உங்களுக்கு தெரியும் எப்படி நாங்கள் எப்படி என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்தேன் there is a purpose in this situation expression. ஆகவே நிச்சயமா ஒரு நோக்கம் இருக்கு. Will of God doing the, that is the greatest obedience, doing the will of God. Another thing. கர்த்தருடைய சித்தம் செய்வது என்பது கர்த்தருக்கு கீழ்ப்படிவதாகும். And as the 1 Thessalonians 5:18 says, அங்கே 1 தெசலோனிக்கேயர் 5:18 என்ன சொல்லுது? Everything give thanks to this, this is the will of God of Christ Jesus. கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து. So that is the சித்தம் ஆயிருக்கிறது. அதுதான் தேவனுடைய சித்தம். Hallelujah. Let us go to the fourth point. நான்காவது புள்ளி கடந்து செல்வோம். How many of you remember the first point? Tell me how many of you. எத்தனை பேருக்கு முதலாவது காரியம் தெரியும்? சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. சொல்லுப்பா. What was the first point? Refuse to worry. Good. Yeah. Praise God. Refuse to worry. Amen. Okay. Second, what it is? Second point Renda. Is what? What I shared? Pray about everything. Yeah, pray for everything. Pray about everything. Third is, thank God in all things. Mundar. These are small things, but it will make a major difference in our lives. இது சின்ன சின்ன காரியம் தான், ஆனால் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு. You will not go frustrated. நீங்கள் frustrated ஆக மாட்டீர்கள். When your life is aligned with the word of God, you will not go frustrated. கர்த்தருடைய வாழ்க்கை வார்த்தையோடு உங்கள் வாழ்க்கை ஒத்து போகும்போது நீங்க இந்த கவலைகளை விட்டு வெளியில வந்து நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தொடரும் பொழுது the principle of the kingdom of God. அங்க கர்த்தருடைய ராஜ்யத்திலே சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. You follow these steps, you will never be stressed out in your life. அந்த ஒழுங்கை நீங்கள் சரியாய் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. You don't go to apothec or a medical shop for a paracetamol or something like that every day. கடைக்கு போய் மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. This is the solid dosage for you. இதே உங்களுக்கு போதுமானது. Step by step, lead how the Lord Holy Spirit leads you. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிற ஒழுங்குமுறைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. And always fourth point is always think about good things. நான்காவது எல்லாவற்றிலும் நல்லதையே நினையுங்கள். Yeah, can someone read Philippians 4:8 please? பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். Amen. You can read in English also, please. Die. Hallelujah, Jesus. Okay, we were talking about good things. Think about good things. Always take good things. Negative things, you just leave it. உங்கள் வாழ்க்கையில நெகட்டிவான காரியங்களை நீங்க விட்டு விலகிடலாம். நெகட்டிவான காரியங்களை நினைக்காதீர்கள். நல்ல மனிதர்கள், அழகானவர்கள், அசுத்தமானவர்கள். நான் உங்களுக்கு சொன்ன அந்த காரியத்தின்படி ஒரு கோழி குஞ்சும் கழுகு பறக்க விரும்பும் பொழுது கோழி குஞ்சுகள் இல்ல இல்ல பறக்கக்கூடாது, கோழி கோழியை போலதான் பேசும். So world is like that. உலகம் அப்படித்தான். It's okay. No problem. Which verse? It was 4:8. Think about good things. Fill your mind with good things. நீங்க Yeah. Yeah, let. It's a small verse. It's okay. Finally, கடைசியாக சொல்றேன். Okay. It's okay. Okay, let's fill your mind with good things. நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நல்ல காரியத்தை நினைத்து நெகட்டிவான காரியத்தை தூக்கி போட்டு குப்பைகளை உங்கள மனசுல நீங்க வச்சு கொண்டிருந்தீங்கடா உங்கள் மனசும் குப்பையாகத்தான் மாறும். அதை நினைக்காதீங்க, நினைங்க. ஆல்வேஸ் பீ பாசிட்டிவ். எப்பொழுதுமே அதையே நினைங்க, நல்லதே நினைங்க. குட் திங்ஸ் இன் யுவர் ஃபீல், குட் திங்ஸ் இன் யுவர் மைண்ட். நல்லதே நினைங்க. கேன் சம்மன் ரீட் ஐசாயா 26:34? ஏசாயா 26:34. That gives you perfect peace. அது உங்களுக்கு உண்மையான சமாதானத்தை தரும். Hallelujah, Jesus. 24 இல்லையா? Sorry, Isaiah 26:34. Yeah, I think perfect peace. There is no verses. Yes. Actually, one second. Which one is that? 31, I think. It's okay. It is just about living in perfect peace if you follow, okay? Mm. Okay. Let's read Proverbs 14:9. நீதிமொழிகள் 14:9. Let's read Proverbs 14:9. 14:9. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. It's okay. It's okay. And hallelujah, Jesus. And it's okay. And look to the Christ. கர்த்தரை பாருங்கள். Look to the Holy Spirit. பரிசுத்தாவியை பாருங்கள். Which gives you peace. அவர்கள் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். Okay, the fifth point is. ஐந்தாவது. Be content with anything. Be content with what you have. எல்லாவற்றிலும் திருப்தி ஆயிருங்க. எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை குறித்து திருப்தியா இருங்க. The most of the people when they get into stress because they are not content people. ஏனென்றால் அநேக மக்கள் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருப்தி கிடையாது. Most of the people get frustrated because they compare themselves with others. மக்கள் தங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுனால திருப்தி அடைகிறது கிடையாது. Most of the people because they worry a lot they get into stress. அவர்கள் அதிகமாக யோசிக்கிறதுனாலே கவலைப்படுகிறதுனாலே அவர்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறார்கள் மன அழுத்தத்துக்குள்ளாக. Be content with what you have. அதனால உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை குறித்து திருப்தி உள்ளவர்களாக இருங்கள். With what you have this morning. உங்கள்கிட்ட இருக்கிறதுல நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் your life will be miserable. உங்கள் வாழ்க்கை மிக மோசமானதாக இருக்கும். That will lead you to stress. அது உங்களை மன அழுத்தத்துக்குள்ளாக கொண்டு போகும். Stress lead you to do something else. அந்த ஸ்ட்ரெஸ் உங்களை வேறு காரியத்திற்கு உங்களை கொண்டு போகும். That's a reason most of the people commit to suicide. அதனால தான் அநேக மக்கள் தங்களை தங்களை மாய்த்து கொள்கிறார். That is the reason they take all the drugs to comfort themselves. அதனால தான் அவர் போதைக்கு அடிமையாக்கி தங்களை மாற்ற நினைக்கிறார். ஆனால் நாங்கள் அப்படி நினைக்க முடியாது. This is the word of God. Align yourself with the word of God. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை நடத்துங்கள். Refuse to worry about worry. கவலைகளை மறந்து விடுங்கள். Pray about everything. எல்லாவற்றுக்கும் problem comes take it to the Lord. எல்லாவற்றுக்கும் ஜெபம் பண்ணுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் கொண்டு போங்கள். Think good about everything. நல்லதையே நினையுங்கள். Don't compare yourself with anybody. மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாதீங்க. Most of us we compare ourselves with அநேகர் நான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறேன். Even I used to do that. நானும் அதை செய்கிறேன். I used to compare myself. நானும் அதை செய்கிறேன். Why I am not Billy Graham today? நான் ஏன் பில்லி கிரகாம் இல்லை என்று நான் நினைக்கலாம். Many of my friends in India right now in India. இப்பொழுது இந்தியாவிலே என்னுடைய நண்பர்கள் their churches have 20,000 people coming. 20,000 people. அங்க அவருடைய ஆலயத்தில் 20,000 பேர் வருகிறார்கள். When they go fleet of cars are going back of them. அவர்கள் போகும்போது அவர்களுக்கு பின்னால் நிறைய வாகனங்கள் நடந்து செல்கிறது. We were a group of people in my city. We were the pioneers of pioneers there. முன்னோடிகள். நாங்கள் தான் அங்கே முன்னோடிகளாக இருக்கிறோம். Yeah. We were as a role models there in the city. நாங்கள் அங்கே ரோல் மாடலாக இருக்கிறோம். We had a small restaurant. நாங்கள் எங்களுக்கு சிறிய ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கிறது. Every evening we used to gather 7-8 people we used to gather. 7-8 பேர் நாங்கள் அங்கே சேர்ந்து வருவோம். When the restaurant is closed. ரெஸ்டாரண்ட் மூடப்பட்ட பிறகு. We used to go kneel down and pray. நாங்கள் முழங்கால் படிக்கிட்டு we started our ministry in my city like that. அங்கே அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். But the group of what we prayed நாங்கள் ஜெபம் பண்ணிற அந்த குழு we don't have mega churches. நாங்கள் பெரிய சபைகள் கிடையாது. All of in ministry. எல்லாரும் ஊழியர்கள். But we don't have a big churches. நாம் எல்லாரிடத்திலும் பெரிய பெரிய சபைகள் கிடையாது. But not mega churches. எங்கட்ட சபைகள் இருக்கிறது ஆனால் மிகப்பெரிய சபைகள் அல்ல. So today we don't compare ourselves with big people who have come up there. மற்றவளோடு உயர்ந்த மனிதரோடு நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. They have become multi-millionaires and billionaires have big churches. அவர்கள் கோடிக்கணக்கான புரோகிராம் மக்களாக இருக்கிறார்கள். There are churches who have 1 lakh crowd coming there. சபைகள் இருக்கிறது 100,000 மேல்பட்ட மக்கள் வரக்கூடிய சபைகள் இருக்கு. There are churches who have 1 lakh people coming now. அங்கே ஆலயத்திலே 100,000 வரக்கூடிய மக்கள். We never knew them also those times. அவர்கள் யார் என்பது கூட தெரியாது. We never heard about them. அவர்கள் யார் என்பதை நாங்கள் கேள்விப்படவில்லை. We were the only people praying there. நாங்கள் அங்கே ஜெபம் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். But today new people have come there. இன்றைக்கு அநேக புதிய மக்கள் அங்கே வருகிறார்கள். அவர்களும் கர்த்தருடைய வார்த்தையை தான் செய்கிறார்கள். But God is using them in a different way. கர்த்தர் அவர்களை வேறு வழியிலே பயன்படுத்துகிறார். God is using my our little folk in a different way. எங்களுடைய சிறிய கூட்டத்தை கர்த்தர் வேறு வகையில் The reason I am why I am telling you this morning. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் Don't compare yourself with anybody. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பாருங்க. If you start comparing yourself with somebody you will be nobody. நீங்க மற்றவர்களோடு நீங்க உங்களை வாழ்க்கை கம்பேர் பண்ணி பாத்தீங்கடா ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஒருமே What God says you are. நீங்கள் யார் என்பதை கடவுள் உங்களுக்கு சொல்கிறாரோ அதான் நீங்கள். So comparison is not a laziness. ஆகவே comparison உங்களுக்கு தேவையில்லை. Contentment is not a laziness. திருப்தி என்பது இது அல்ல. எப்படி சோம்பேறித்தனம் அல்ல. சோம்பேறித்தனம். ஓகே. Contentment is not it is not connected with any circumstances. திருப்தி என்பது சூழ்நிலைகளோடு ஒப்பிட்டதல்ல. It's not based upon your happiness. அது உங்கள் அது your happenings. Happenings. உங்களுக்கு நடந்த காரியத்தை குறித்து அல்ல. We are not waiting for someone to make us happy. நாம் மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. This world, nobody can make us happy. இந்த உலகத்திலே யாரும் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது கிடையாது. Everything is a temporary thing. எல்லாமே தற்காலிகமானது. People will make us happy. நாமே நம்மை சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். குடும்பங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் சந்தோஷப்படுத்திக் கொள்ள வேண்டும். But the spirit of God, when you make, when the joy of the Lord is our strength, it says. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஜோய் The joy of the Lord is our strength. Yeah. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே பலன் என்று சொல்லுகிறது. But the joy what it comes from the Lord, it is a different joy. அந்த கர்த்தர் கொடுக்கிற மனமகிழ்ச்சி என்பது அது வித்தியாசமான ஒரு மனமகிழ்ச்சி. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. Amen. நன்றி இயேசு. My brother is not sleeping today. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Amen. Amen. The Lord is working here. கர்த்தர் வேலை செய்கிறார். The Holy Spirit is working here. கர்த்தருடைய ஆவியானவர் வேலை செய்கிறார். The power of God is working here. கர்த்தருடைய வல்லமை இங்கு இருக்கிறது. God is going to do something supernatural. கர்த்தர் இந்த இடத்துல நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில Maybe after 3 months when I'm back from my trip. நான் இந்தியாவுக்கு போயிட்டு திரும்பி வரும் பொழுது I hope நான் நம்புகிறேன் The church will be full. சபை ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். Distance is not a barrier. Distance தூரம் என்பது தூரம் என்பது தடையல்ல. நாம் இந்த ஹைடெக்கான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Any part of the world, I just was thinking last night, why won't we have every week Zoom so that we all can see each other? எப்பொழுதுமே நாம் இந்த ஆன்லைன்ல உள்ள நம்ம கனெக்ட் பண்ணி Hallelujah. சேர முடியாது. How many of you are ready for it? எத்தனை பேர் நீங்க அதை நம்புறீங்க? Yes, you. And how many of you are willing to do that? Amen. When I call for a Zoom, I want all of you to join. Amen. My pastor also will preach there. Amen. Many other pastors are going to come from many other countries. பல நாடுகளிலிருந்தும் இணைவாங்க. Can someone say what was the fifth and last point? இப்பதான் வாசித்தோம். திருப்தி. Yes, எல்லாவற்றிலும் திருப்தி. Yes, thank you brother. How do we learn to be contentment? எப்படி அதை எப்படி நாம் கற்றுக்கொள்ள முடியும் நாம் திருப்தியா இருக்கிறது? What made you to be you? கர்த்தர் உங்களை நீங்களாக இருக்கும்படியா தான் படிச்சார். Stop comparing. மற்றவர்களோடு ஒப்பிடாதீங்க. Okay. Hallelujah. Stop thinking having more. Stops thinking having of having more. Yeah, இன்னும் அதிகமாய் பெற்று அதிகமானதை குறித்து நினைக்காதீங்க. It's not bad to think about having more. அதிகமானதை பெற்றுக்கொள்வதை குறித்து நீங்க யோசிப்பது பிழையல்ல. But don't idealize something to have more in your life. ஆனால் அதையே ஒரு ஒரு காரணமா புடிச்சுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில் இதுதான் என்று நினைக்காதீங்க. God is a jealous God. கர்த்தர் பொறாமைப்படுகிறவர். Okay, God is a jealous God. கடவுள் நிச்சயமாக பொறாமைப்படுகிறவர். This day I also have a lot of business opportunities. எனக்கு இந்த காலத்தில் சில பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. Day and night I'm getting some business calls. இரவு பகலாக எனக்கு சில கால்கள் வரும். In the middle I was so engrossed in receiving all the calls and talking and discussing more about business. நான் அதிகமாக அதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். And one day I suddenly put a pause. அதை ஒரு நாள் அதை பவுஸ் பண்ணேன். Because it was taking a lot of time of mine. ஏனென்றால் அது என்னுடைய அதிகமான நேரத்தை எடுத்தது. It is not to do business, good to do business or not, it is good to make money. அது பண சம்பாதிப்பதற்கான வழி. But don't make any idol in your life. ஆனால் அதை உங்கள் வாழ்க்கையில ஒரு மாதிரியாக அதை வச்சிடாதீங்க. இதுதான் you should have more, you should prosper. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை செழிப்பாக வச்சிருப்பார். Don't make any idol in your life. அதை உங்கள் வாழ்க்கையில அதையே மாதிரியாக வச்சிருக்காதீங்க. Don't meditate day and night money money money money money. காசை மட்டுமே மெடிடேட் பண்ணாதீங்க, தியானிக்காதீங்க. அப்பொழுது நீங்க உங்கள் பார்வை இழந்து போவீர்கள். இருக்கிறதுல திருப்தியாயிருங்க. I was living in a very spacious house couple of months back. பல மாதங்களுக்கு முன்பாய் நான் நல்ல வசதியான இடத்துல வாழ்ந்தேன். Now today we don't I live in a house where there is no proper kitchen also. நான் இப்போ இருக்கிறதுல ஒரு கிச்சன் கூட கிடையாது. There is a small one room. ஒரே ஒரு சிறிய ஒரு அறை. I never expected where I will stay today. நான் அதை எதிர்பார்த்தேன். But when I get up in the morning காலையில் எழும்போது ஜெபிக்கும் பொழுது நான் முழங்கால் படிட்டு ஆண்டவரே இது எனக்கு தந்ததற்காக நன்றி என்று சொல்லி கர்த்தர் எனக்கு தந்த அந்த அடைக்கலத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த நான் அநேக மக்களை பார்க்கிறேன், அவளுக்கு அது அந்த இடம் கூட இல்லாத அநேக மக்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு இந்த நாளை காண்பதற்கு இந்த உதவி செய்தார். கர்த்தருக்காக அந்த கிடைத்த அந்த ஒரு ரூமுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் எனக்கு தந்த நல்ல உடைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைக்காக நாம் கர்த்தர் தந்தருடைய சொந்த குமாரனையே நம்முடைய பாவங்களுக்காக மறிக்கும்படியாக ஒப்புக் கொடுத்தார். He gave us a salvation. அவர் ரட்சிப்பை தந்தார். This life is only, I think this life is only till here, till here. இந்த வாழ்க்கை இங்கிருந்து இங்கே ஒரு குறிப்பிட்ட அந்த அளவு மாத்திரம். ஆனால் முடிவில்லாத வாழ்க்கைக்கு அளவே கிடையாது. நம்முடைய எல்லா பார்வையும் அங்கே இருக்க வேண்டும். எல்லாம் அழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போனால் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரு ரெண்டு வேதம் சொல்கிறது. வாழ்க்கை வரும் வரும் நேரம் வரும் போகும் வாழ்க்கை மறைந்து விடும். ஆனால் இங்கே எப்படி வாழ்ந்தீர்கள் என்பது மிக மிக முக்கியம். Like I told you about the Corrington boom. அந்த கரெக்டன் பூம் என்ற அந்த பெண்மணியை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருந்தேன். Mark while she was leaving this world. இந்த உலகத்திலே அவர் ஒரு அடையாளத்தை விட்டு போயிருக்கிறார். She brought thousands of souls added to the kingdom of God. அவர்கள் ஆயிரக்கணக்கிலே மக்களை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். Can you imagine being in a chamber, gas, getting into a gas chamber, she was witnessing to the people to accept the Lord Jesus Christ. அங்க அவர் அழிவே நோக்கி அந்த கேஸ் இதுக்குள்ள கொண்டு அடைக்க கொண்டு போகிற அந்த மக்களுக்கு கூட அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இருக்கிறார். Are we threatened by anybody putting us into the gas chamber? I'm asking you. No. Nobody is forcing us to go and die in the gas chamber. She was into that situation. நம்ம யாராவது இப்படி கட்டாயப்படுத்திருக்காங்களோ அந்த இதுக்குள்ள போக சொல்லி இல்லையே, ஆனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அந்த நிலையில் கூட அவர் தன்னுடைய வேதத்தை எடுத்து கொண்டு போனார். Witnessing people inside. And leading them to the Lord. கர்த்தருக்கு சாட்சியை சொல்லும்படியாக அந்த செம்பருக்குள்ள இருந்து கர்த்தரை வழி நடத்தினார். அது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கடமை, பொறுப்பு. உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். வாழ்க்கை மிக குறைந்தது, நிச்சயமற்ற வாழ்க்கை. கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். எதற்காகவும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாதீர்கள். உங்கள் எதிராளிகளை நீங்க இது பண்ணாதீங்க. மற்றவர்களை குறித்து நீங்க பொறாமப்படாதீங்க. There the Lord says his peace will be there with you. கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். That samadhanam God's peace is because today I experienced the peace of God. நான் இன்றைக்கு கர்த்தருடைய அந்த சமாதானத்தை நான் பெற்றிருக்கிறேன். In spite of all my situation I am very much peaceful. இவ்வளவு போராட்டமான சூழ்நிலையிலும் நான் இன்னும் அதிகமான சமாதானத்தோட தான் இருக்கிறேன். Many of my friends they ask me to pray and அவர்களே கேட்டிருக்க எப்படி இந்த சூழ்நிலை சமாதானமா இருக்கிறீர்கள் என்று. ஆனால் அது குறித்து நான் கவலைப்படுகிறேன். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நான் மறித்தாலும் நான் பரலோகம் போயிருவேன். நான் கட்டாயம் பரலோகம் போயிருவேன். ஆனாலும் அங்கே டவுட் இருக்கு. நாம் பெர்ஃபெக்டானவர்கள் அல்ல. He had a dream. Everybody knows Benigni. Ellarku Benigni theriyum. His testimony was God told you are not fit to be in heaven now, you go back. Kathar avaru idha kandar kathar sonnaram nee parlavathu not ready to be in heaven. Nee parlavathu varuvarku nee innum ready aagala sonnaram. Great man of God. Avar kathrudey megapiri manidha. When Benigni returned, then I don't know whether I will pass. There is a tunnel, you know. Everybody knows how you go to heaven. We have to pass a tunnel. நாங்கள் ஒரு டனலை கடந்து போக வேண்டும். Sometimes I wonder whether I can enter the tunnel or not. அதுக்குள்ள நான் போக முடியுமான்றே தெரியல. And every day I go by tram to my home. There is a tunnel in the middle. நான் வீட்டுக்கு போகும்போது ட்ராம்ல ஒரு டனல் ஒன்று இருக்கும். It's a very small tunnel. அது மிக சிறிய ஒரு டனல். Always I think. எப்பொழுதுமே நான் நினைப்பேன். God, I'm confident I'm passing this tunnel. But I'm not confident whether I enter that big tunnel or not. ஆனாலும் இதுக்குள்ள போவேன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா அங்க பெரிய இதுல போவேனா எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. Nobody is perfect. யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை. But we should try to be perfect. ஆனா நாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுக்கு நாம் ட்ரை பண்ணுகிறோம். முயற்சி பண்ணுகிறோம். I'm not telling I'm a perfect the holiest person. No. நான் மிகவும் பரிசுத்தமானவன் என்று நான் சொல்லல. Nobody is perfect. ஒருவரும் பரிசுத்தம் இல்லை. Except the Lord Jesus Christ. கர்த்தரே தவிர. And in heaven there are so many levels. கர்த்தருடைய அந்த சமூகத்திலே second level, third level, so many levels are there. அநேக படிநிலைகள் இருக்கு. எந்த இடத்துல நான் போய் இருப்பேன் முதலாவது நான் அந்த குகையை கடந்து எப்படி நான் இங்க போறதுக்கு டிராம்ல போறதுக்கு அந்த டனல்ல போறணும் அது போல இந்த டனல் ஓகே அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த டனலுக்குள்ள போக வேண்டுமானால் worthy then I will pass through the tunnel adukku thagadhi irundha dhaan adukulla poga mudiyum praveshikka mudiyum if I pass through the tunnel I don't know next what it will come so there are so many stages and which stage or which level the Lord Jesus will put us in heaven நம்ம எந்த இடத்துல எந்த நிலையில கடவுள் போட போகிறார் என்பது நமக்கு தெரியாது அது மிகவும் ஒரு குழப்பமான எத்தனை பேருக்கு அந்த ஏழை லாசருவை தெரியும் The rich man. Aishwaryavan Lazarus. He will tell Lazarus, please let me at least go once and tell my people and come back. அவர் கெஞ்சினார் ராசுரை அனுப்பி என்னுடைய மக்களுக்கு சொல்லிட்டு வரும்படியா But there was a lot of distance. ஆனால் அங்கே அதிக தூரம் இருந்தது. Lazarus will be sitting in the bosom of Abraham. அவர் ஆபிரகாமுடைய மடியிலே இருந்தார். I think so. He was sitting. Yes. He was sitting in Abraham or Isaiah or அவன் நரகத்திலே எரிந்து கொண்டிருந்தான் அந்த டனலை தாண்டுவதற்காகவாவது நாம் முயற்சி செய்ய வேண்டும் judgment கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலிருந்து யார் தப்பித்துக் கொள்ள முடியும் except escape from the உலகத்திலே எந்த ஒரு வல்லமைக்கும் அங்க கிடையாது கர்த்தருடைய everybody have to stand in the front of the lord கர்த்தருக்கு முன்பாய் அவருடைய நியாயசனத்துக்கு முன்பாய் எல்லாரும் நிற்க வேண்டும் my brothers and sisters I'm telling you that is very near அது மிக சமீபம் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக இந்த உலகத்திலே நீங்க இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில திருப்தி இல்லாதவர்களா இருக்காங்க I told you you should fly like an eagle you are an eagle you should fly like an eagle நீங்கள் கழுகாய் இருந்து கழுகை போல பறங்கள் but when you are flying பறக்கும் பொழுது there is a discipline in your life அங்க ஒரு ஒழுங்கு இருக்கிறது ஒழுங்குமுறை இருக்கிறது don't compare மற்றவரோடு ஒப்பிடாம be content with what you have உங்களுக்கு கிடைக்கப்பட்டதுல சந்தோஷமாய் திருப்தியாய் இருங்க மற்றது குறித்து கவலைப்படாதீங்க don't depend upon anybody யாரோடும் நிலைத்திருக்க யாரிலும் தங்கி இருக்காது கர்த்தருடைய ஆவியில மட்டும் and you will be a victorious person in your life அவர் உங்கள் வாழ்க்கையில வெற்றி உள்ள நபராக இருப்பார் you will be a stress free person in your life அவர் உங்கள் வாழ்க்கையில ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒருவராக இருப்பார் personal test நண்பர்கள் அவர் இந்த புயலின் ஊடாக என்னை கொண்டு போவார் என்பது I never knew what will happen. எனக்கு தெரியாது இந்த நேரத்தில் என்ன நடக்க போகிறது என்று. But I am thankful to this brother, at least by the grace of God, God has blessed me with a good family around here. நான் நன்றி செலுத்துகிறேன் இங்கே அருமையான நட்புகள் கிடைத்திருக்கு. God has worked through him. கர்த்தர் இவரை கொண்டு என்னோடு செயல்பட்டார். I don't know how we met, but it is supernatural, divine connection. எப்படி நாங்கள் சந்தித்தோம் என்று தெரியாது, ஆனால் கர்த்தர் கிருபையால் நடத்தார். கர்த்தர் தான் கைவிடுகிறவர் அல்ல. I don't have everything what I need, but I have something today. எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் என்னிடத்துல இல்லை, ஆனால் சிலது என்னிடத்துல இருக்கு. I don't know what is coming tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. If I think about past, I go more in stress. நான் பழசை குறித்து நினைச்சா நான் இன்னும் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன். So I only think about good things. நான் நன்மை நல்லது மாத்திரம் நினைக்கிறேன். I was thinking this morning the good food what I had last night. நான் நேற்று இரவு என்ன சாப்பிட்டேன் மட்டும் தான் நினைச்சேன். But yesterday what has happened, any bad issues I don't remember. என்ன நடந்துச்சோ கெட்டது நடந்துச்சோ எடுத்து போட்டார் தேவையில்லை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Sit and think why I lost my grandmother. She was such a great blessing to me. ஏன் என்னுடைய அம்மாவை நான் இழந்தேன் என்று நீங்க நினைக்கவும். My grandfather was such a great blessing. Why he lost? என்னுடைய தாத்தாவை ஏன் இழந்தேன் என்று நினைக்கவும். Sometimes God removes certain people from your life. சில நேரங்களில் கர்த்தர் அவர்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீக்கி போடுகிறார். They will become a stumbling block for your prosperity. அவர் ஒருவேளை இருந்தால் அவர் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடும், தடையாக இருக்கக்கூடும். ஆகவே நான் அதை பாசிட்டிவாகவே நினைக்கிறேன். Same thing I would like you all to do. நீங்களும் அதே போல நினைக்க விரும்பவில்லை. இழந்து போனால் அதை குறித்து கவலைப்படாது. இழந்ததுதான், அதை குறித்து நீங்க கவலைப்பட்டு பிரியோ. Think about today, what is going to do. இப்போ உங்கள்ட்ட என்ன இருக்கிறது என்பதை நினைச்சு பாருங்க. We serve a God of today, not of yesterday. நாம் முடிந்தது முடிந்ததுதான். நாம் இன்று உயிரோடு இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நீங்கள் அதை மாத்திரமே நினைத்தால் நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்க்கை கடவுளால் எல்லாம் கூடும். There is nothing which is impossible with God. அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. When Corrie ten Boom can go into that chamber and do witness people, is it not easy for you and to survive this life? அந்த சேம்பருக்குள்ள அந்த கேஸ் பண்ணப்பட்ட அந்த இதுக்குள்ள போனவர் அவ போய் அங்கே அதுக்குள்ளேயே இருந்து தன்னுடைய தண்டனையில கர்த்தரை சொல்லக்கூடியமானால் நம்மால் முடியாதா? உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்களில் இருந்து நாம் அநேகவற்றை கற்றுக்கொள்கிறோம். அநேக மக்கள் இந்த தேசத்துக்கு எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ முடியும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? God might be speaking to someone this morning. கர்த்தர் இந்த நாளிலே ஒரு யாரோ சிலரோடு பேசுகிறார். Morning when you get up, just refuse a stress in your life. உங்கள் வாழ்க்கையில அதற்கு எதிராக போங்கள். Go to a mirror. Everybody has a mirror. எல்லாருக்கும் கண்ணாடி இருக்கிறது. கண்ணாடிக்கு போங்க. கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்து பாருங்க. உங்கள் கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்து பாருங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன். Stand there. நெல்லுங்கள். Look at your image. உங்களை பாருங்கள். And tell your image. உங்கள் இமேஜுக்கு சொல்லுங்கள். Whatever your name is. எது உங்கள் பெயரோ. You tell, I am made in the image of the Lord. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க. I am not a failure, I am a success. You tell. நான் தோற்று போனவன் கிடையாது, நான் வெற்றியுள்ளவன் என்று சொல்லுங்க. Tell yourself in the mirror, looking into your mirror, tell yourself, I am a conqueror, I am not a, I am not defeated. நீங்க சொல்லுங்க, கண்ணாடிக்கு முன்னுக்கு உங்களையே பார்த்து சொல்லுங்க, நான் வெற்றியாளன், நான் தோற்று போனவன் கிடையாது என்று சொல்லுங்க. நான் எப்பொழுதும் தோற்று போனவன் கிடையாது. I am a head but not a tail. நான் தலையா இருப்பேனே தவிர வாலா இருக்க மாட்டேன். Practice this. இத பிராக்டீஸ் பண்ணுங்க. A man of God told me. ஒரு தேவ மனுஷன் இதை எனக்கு சொன்னார். A man of God. ஒரு மிகப்பெரிய ஒரு கர்த்தருடைய மனுஷன். And really it worked in many lives. இது அநேகருடைய வாழ்க்கையில இந்த வேலை செய்தது. Because you and me, we are made in the image of God. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். When you are made in the image of God, you are a success. நீங்கள் கர்த்தருடைய சாயலை படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நீங்கள் சக்சஸ் தான். நீங்க தோற்று போகிறவர் கிடையாது, நீங்கள் வெற்றி உள்ளவர். மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிப்பாட்டுங்கள். திருப்தி உள்ள வாழ்க்கையில நீங்க வாழுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒரு வெற்றி பாதைக்குள்ள நடத்த முடியும். Hallelujah. ஆமென். நீங்கள் எல்லாவற்றையும் எல்லாரும் இதை என்ஜாய் பண்ணி நம்புவேன். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் சிந்தனையில் அதை போடுவார். அதை குறித்து தியானியுங்கள். உண்மையான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில பார்க்கிறீங்க. எல்லாருக்கும் இங்கே நல்ல வாழ்க்கை இருக்கு. You can learn to be an extraordinary அதுலயும் நீங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை இருக்குது. ஆனாலும் அதுலயும் கூட நீங்க இன்னும் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். தேவனால் எல்லாம் அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஜெபம் பண்ணும்படியா நான் இன்றைக்கு சொல்ல ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். There is a word called anointing also. ஒரு வார்த்தை இருக்கிறது, அதுக்கு பேர் அபிஷேகம். So the Lord's anointing is there. கர்த்தருடைய அபிஷேகம் இங்கே இருக்கிறது. God's presence is there. கர்த்தருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது. Any one of you. யாராவது ஒருவர் for any situation. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் you don't need not tell loudly, you can tell me in my ears. சத்தமா நீங்க சொல்ல வேண்டியதில்லை, எனக்கு ரகசியமா கூட சொல்லலாம். நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணேன். இந்த இடத்துல அந்த கட்டுகள் உடையும்படியா, அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், எது உங்களுக்கு தேவையா இருக்கட்டும், just you can come and speak to me in my ears, I will pray for you. என்னுடைய காதுகள்ல நீங்க சொன்னா கூட போதும், சத்தமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Really impart my anointing upon your lives. கர்த்தருடைய அபிஷேகத்தை நீங்கள் காணும்படியா நான் விரும்புகிறேன். Any tendencies which is not of God, you can just walk in. அது எதுவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், நீங்க முன்னுக்கு மட்டும் வாக்கியம். நான் ஒரே குடும்பமாய் நாம் இருக்கிறோம், ஆகவே நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படியா இருக்கிறேன். விரும்புகிறவர்கள் வெக்கப்பட தேவையில்லை. விரும்புகிறவர்கள் உங்கள் தேவைக்கான காரியத்தை நீங்க கொண்டு வர. கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை அசைகிறது. உங்களை நீங்க கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வரக்கு விரும்பினால் ஒரு நிமிஷம் எனக்கு முன்னுக்கு வாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிற காரியம். ஜபத்திலே அநேக நன்மைகளை நான் கண்டிருக்கிறேன். கூட சுகப்படுத்ததை நான் பார்த்திருக்கிறேன். When he was standing in front of me, I knew what was happening in his body. நான் அங்க தொட்ட உடனே அவருக்கு உடல் சரீரத்தில் என்ன காரியம் என்பதை நான் சொல்லி இருக்கிறேன். But he was blessed and healed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சுகத்தை பெற்றார்கள். So don't limit God. அதனால கர்த்தரை மட்டுப்படுத்தாதீர்கள். எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், இங்க முன்னுக்கு வாங்க, நான் உங்களுக்கு ஜெபிக்க காத்திருக்கேன். இப்பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஜெபம் தேவையா, கட்டாயமா வாங்க. கட்டாயம் இல்லை. நீங்க யாரும் விரும்பவில்லை, எனக்காக ஜெபம் வேண்டும், கர்த்தருடைய வல்லமை வேண்டும் என்று நீங்க விரும்பினா நீங்க நிச்சயமா முன்னுக்கு வாங்க. உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை நான் விரும்புகிறேன். Greatly to be praised. God, we praise you. We thank you for our life, Lord Father. We thank you for our life, Lord. Such a great testimony, Lord Father. I rebuke, Lord Father, never any sickness will get into our body in Jesus' name. I decree and declare, Lord, no more sickness in our body, Lord Father. Have no more sickness, Lord Father. Anoint her, Lord Father, from our head to the sole of our feet, Lord Father. Total anointing, your anointing, Lord. I impart my anointing upon her life, Lord Father God. Wherever she moves, Lord, whatever she touches, I decree and declare it has to be successful. Whatever it is, your will, Father, anything which comes from you, Lord, in Jesus' name. No weapon formed against her shall prosper, no tongue speaketh against her prosper. I cover her with the blood of Jesus from her head to the sole of her feet, Lord. Give her divine wisdom, Lord Father. Let her excel in whatever she does, Lord Father. Give her divine wisdom, Lord, and divine discernment, Lord, and your covering, Lord, your blood, Lord, blood of Jesus, I cover her, Lord. And keep her always as a head but never a tail, Lord, according to your word, Lord. I decree and declare, Lord Father. Praise you, we thank you, Lord, in her life, Lord, as she grows, Lord. God, let her take wise decisions, Lord Father, wise decisions, Lord, discernment and your wisdom upon her, Lord. We praise you, we thank you, Lord. We just commit her into loving and caring hands in Jesus' precious name, we pray. Amen. Amen. Hallelujah, Jesus. Amen. So thank you, so thank you. We thank you, Lord. We praise you. We praise you. Hallelujah. So Father, we thank you, we praise you. Amen. We commit each and every one of us into your loving and caring hands, Lord Father. Amen. Father, I pray for each and every one of us here, Lord Father God. I decree and declare peace in their lives, Lord. Stress-free life in their lives, Lord Father God. Total stress-free life in their lives, Lord. Amen. Anything, Lord, any evil plan, Lord Father, any evil plan, Lord Father God, anything, Lord Father, which is not of you, which is coming against you, which is buying, we rebuke it to them. Hallelujah, Bashara, hallelujah, Stotra. They will leave, but they will not die, Lord Father. Amen. Lord, bless them, Lord Father, so that they will be a blessing to the nations, Lord Father. Amen. And I also pray, Lord, I get this pastor and his wife and his children into your hands, Lord. Cover this place, cover them with the blood of Jesus. Amen. Expand their territory, expand their vision, expand this church, Lord Father, Lord. Let there be a supernatural change in every area of the situation. Amen. Everything, Lord Father. And I pray for Levi also, Lord Father. Bless him also, Lord. Amen. Protect him also. Take care of him, Lord. Any spirit of rebellion entering him, you just bind it. Hallelujah. Jesus, God. Amen. The spirit of obedience, and submission to you and submission to the parents, Lord. Amen. We thank you, we praise you, Lord. Address everything we commit to you. We also pray for Daniel to be a blessing. Amen. A blessing to this ministry, Lord. Bless Amen. Him, bless his life. Amen. Bless him in every area of his life, Lord, including their parents also. I pray and bless them, Lord. Father. Amen. And I pray for all the other parents also here, Lord, Father God. Amen. Because God, just give them more boldness, Lord Father, more boldness, more strength, more victory in their areas, Lord. Bless them, bless their families back also, Lord Father God, and take control of every situation in their lives, Lord Father. We praise you, we thank you, Lord. We commit this time into your loving and caring hands in this day and coming week, Lord Father. Every breath of our life, Lord Father, you be in control, lead us, guide us, help us, protect us, and safeguard us, Lord. Whatever 5 points you have spoken to each and every one of us today, Lord Father, help us, Lord Father. Help us not to worry, not to complain. Help us to be content, Lord Father. Amen. In all things, we just praise you, we thank you, we give you all the glory, and we bless your holy name, Lord. In Jesus' precious name, we pray. Amen. Amen. Amen. Amen. ஆமே ஆமே ஆமே நல்லது கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள்